சொற்கோவும் தோணிபுற தோன்றாலும் என்று அன்பர்கள் போற்றும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் திருஞான சம்பந்த பெருமானும் திருமறைக்காடு என்ற திருத்தலத்திற்கு எழுந்தருளி இருந்தனர். அகில மறைகள் அச்சனை செய்து கதவம் திருக்காப்பு செய்த செய்தி அறிந்தனர். மருங்கு ஓர் வாயில் வழி எய்தி வழிபட விரும்பாது நேரே இறைவரு திருக்காட்சி காண விளைந்தனர். நிராமய பரமானந்த நிம்மல மூர்த்தியை நேர் இறைஞ்ச நீரே திருக்கதவம் திறக்க பாடும் அப்பரே என்றனர் தோணிபுரத்து அரசர். ஆளுடைய அரசு ஆளுடைய பிள்ளையாரின் மணிவார்த்தை சிந்தை செய்தவராய் பன்னினேர் மொழியாள் எனத் தொடங்கும் பதிகம்பாடி அருளினர். திறந்து அருள் செய்மினே கதவின் வலி நீக்குமே கதவம் பிரிவிக்கவே கதவம் திறப்பிம்மினே கதவம் பிணி நீக்குமே கதவை திறவுமே என்று பலவாறு பகந்தும் பண்ணி செய்தோய்ந்த பரமன் கதவு திறந்தார் இல்லை. காலம் தாழ்த்தனர். பத்தாம் பாடலில் அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இறக்கும் ஒன்றிலீர் எம்பெருமானீரே சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ சரக்கை கதவம் திறப்பிம்மினே என்று அருளவும் கதவு திறந்தது. கண்கொள்ளா காட்சி கிடைத்தது. கண்ட கண்கள் புனல்பாய களிப்பாயுள்ளம் கரைபுரள விண்ட மொழியின் நாக்குளர விம்மி மேனி மயிர் பொடிப்ப பண்டைவசம்போய் பரவசமாய் பரமானந்த தெளி நரவம் உண்டு மகிழ்ந்தார் அப்பரடிகள். ஒட்டிய இதழ்கள் பிரிய வெளிப்படும் எழுத்து ப அவ்வெழுத்து முதலெழுத்தாய் பண்ணினேறி எனத் தொடங்க கதவு திறந்தருளிய திறம் எண்ணும் தோறும் இனிக்கத்தக்கது. நெடுநாள்களாயினும் நிறைவேறாத செயல்கள் நிச்சயம் நிறைவேற உத வேண்டிய திருப்பதிகம் இது. ஐந்தாம் திருமுறை இராகம் மாயா மாளவ கவுளை. பண்ணின்னே மொழியாள் உமை பங்கரோ மண்ணினார்வலம் செய்மறை காடரோ கண்ணினாலும்மை காண மூர்த்தியதாகிய அப்பரோ துட்டர்வான் புறம் சுட்ட சுவண்டரோ பட்டம் கட்டிய சென்னிப்பரமரோ சட்டை கதவம் திறப்பிம்மினே அரியனான் மறியோரியனாவரோ பெரியவான்புறம் சுட்ட சுவண்டரோ விரிகுள் கோவண ஆடை விருத்தரோ பெரியவான் கதவம் விரிக்கவே மலையின் நீடிருக்கும் மறைக்காடரோ கலைகள் வந்திறங்கும் கழலே தரும் விலையில் மாமணி வண்ண உருவரோ தொலைவிலா கதவம் துணை நீக்குமே பூக்கும் தாழி புரணி அருகேலாம் ஆக்கும் தண்பொழில் சூழ்மறைக்காடரும் ஆக்கும் காண்பறியடியேழுமை நோக்கிக் காண கதவை திறவுமே வெந்த வெண்பொடி பூசும் விகிர்தரோ அந்தம் இல்லி அணிமறைக் காடரோ எந்த நீ அடியார் வந்து இறைஞ்சிட இந்த மாக்கதவம் பிணி நீக்குமே ஆறு சூடும் அணிமறைக் காடரோ கூறுமாது உமைக்கு இந்த குடகரோ ஏறதேரியையும் பெருமான் இந்த மாறில கரணம் வலி நீக்குமே சுண்ண வெண்பொடி பூசும் சுவண்டரும் பண்ணியேருகந்தேரும் பரமரோ அண்ணல் ஆதி அணிமறைக் காடரோ பின்னமா கலவம் சிறப்பின் மீனே அரக்கனை மிரலால் அடர்த்திட்ட நீ இரக்கம் எம்பேரு பானீரே சுரக்கும் நீகள் சூழ்மா